என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க பச்சி நீ யாரும் இல்லை. மச்சினி யாரும் இல்ல. மக பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச போட்ட பூனை போல கால சுத்தி குழஞ்ச பாவம் துணிஞ்ச சொந்தக்கார நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா. கண்ணம் தொடும் பயிரண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா. இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா. தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள.